ஒப்பிலாத பெருமாள் ஒப்பிலிய பெருமாள் ஒப்பிலாத பெருமாள் ஒப்பிலிய பெருமாள் ஒப்பிலாத பெருமாள் ஒப்பிலிய பெருமாள் ஒப்பிலாத பெருமாள் ஒப்பிலிய பெருமாள் உலகிலே பலகலையும் உயர் பொருளும் உதவிடுவார் உலகிலே பலகலையும் உயர் பொருளும் உதவிடுவார் உலகிலே பலகலையும் உயர் பொருளும் உதவிடுவார் உலகிலே பலகலையும் உயர் பொருளும் உதவிடுவார் நம் ஒப்பிலாத பெருமாள் நம் ஒப்பிலிய பெருமாள் எப்பொழுதும் அருள்வார் அவர் எப்பனமும் தருவார் எப்பொழுதும் அருள்வார் அவர் எப்பனமும் தருவார் எப்பொழுதும் அருள்வார் அவர் எப்பதமும் தருவார் எழுந்து மலர்ந்து எயிலுடனே நிமிர்ந்து நிற்பார் பொலிவுடனே எழுந்து மலர்ந்து எயிலுடனே நிமிர்ந்து நிற்பார் பொலிவுடனே எதிர்வருவார் துயர் களைவார் பதம் பணிவோம் பணிபுரிவோம் எதிர்வருவார் துயர் களைவார் பதம் பணிவோம் பணிபுரிவோம் என்றென்றும் புகழ் பாடி இன்புற்றே வாழ்ந்திருப்போம் என்றென்றும் புகழ் பாடி இன்புற்றே வாழ்ந்திருப்போம் நம் ஒப்பிலாத பெருமாள் நம் ஒப்பிலிய பத்திருமா ஏழுமலை இங்கிருக்க ஏகாந்தம் எதிரிருக்க ஏழுமலை இங்கிருக்க ஏகாந்தம் எதிரிருக்க ஏது குறை ஏது வினை ஏது பயம் என்றிருப்போம் ஏது குறை ஏது வினை ஏது பயம் என்றிருப்போம் இருளை களைந்து ஒளி தருவார் அருளை அடைந்து வழி பெறுவோம் இருளை களைந்து ஒளி தருவார் அருளை அடைந்து வழி பெறுவோம் இன்பமெல்லாம் தந்திடுவார் அன்பு மனம் கொண்டிடுவார் இன்பம் எல்லாம் தந்திடுவார் அன்பு மனம் கொண்டிடுவார் பெருமான் நம் பெருமான் இணையடியே துணை நமக்கு எம் பெருமான் நம் பெருமான் இணையடியே துணை நமக்கு எங்கள் பிறதயவிருக்க எதுவரினும் அமர்ந்தோம் எங்கள் பிறதயவிருக்க எதுவரினும் அமர்ந்தோம் எப்பொழுதும் நாமறவோம் ஒப்பிலிய முதத்தானை எப்பொழுதும் நாமறவோம் ஒப்பிலிய முதத்தானை எழுந்து மலர்ந்து எழுடனே நிமிர்த்தி நிற்பார் பொலிவுடனே எழுந்து மலர்ந்து எழுடனே நிமிர்த்தி நிற்பார் பொலிவுடனே இதில் வருவார் துய கடைவார் பதம் அணிவோம் பணிபுரிவோம் என்றென்றும் புகழ் பாடி இன்புற்றே வந்திருப்போம் என்றென்றும் புகழ் பாடி இன்புற்றே வந்திருப்போம் நம் ஒப்பிலாத பெருமாள் நம் ஒப்பிலிய பத்திருமாள் ஆ